ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டியே, என் காதல் துட செத்து வச்ச கல்லா பெட்டியே. தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே, ஓ விரல் பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசே. I for you, you for me, செந்தக்க சுனாமி. காதல் இல்லை என்றால் ஆண்கள் ஆண்கள் இல்லை, பெண்கள் பெண்கள் இல்லை. நீ என்னை பார்த்த அந்நேரமே என் காதல் மீண்டும் முன்னேறுமே. என் முன்னே வந்து நீ கேளடி, என் காதல் கனானி அடி. அழையாள பூவுக்கு பரப்பா, நான் கேட்டா ஏன் இந்த விரப்பா. அச்சா நீ கண்ணால சாய்க்காத உன்ன போல் செவாழ, உள்ளத்தில் காய்க்காத. I for you, you for me, zendaka tsunami. Oh, oh, oh, you for me, I for you, zendaka, I love you. Kanna, kulli vodu minna, kundi vodu venna, kulli vichya manna, kola vodu venna. Oh, kudu kulli nanda, okkara koti da, usi vedi nanda, udu pati nida. Good day.